ക്ഷിരാജത്തെ വജ്രോപസംഘടിത മൗക്തിക വിദ്രുമശ്രീ സട്ടാചരം മനസി സംയമിനാം നിവാസാത് സൂര്യേന്ദു വന്യമയ മണ്ഡലവാസനേവാ. ശ്ലോകം 550. ഗംഗാധിരാജപദരക്ഷിണി രാജതേ വജ്രോപസംഘടിത മൗക്തിക വിദ്രുമശ്രീ സ്വക്താചരം മനസി സംയമിനാം നിവാസാത് സൂര്യേന്ദു വന്യമയ മണ്ഡല വാസനേവാ. போன ஸ்லோகத்துல அருகம்புல்லு எழுப்பப்பு இவைகளை தொடுத்து கட்டின மாலை போட்டுருந்தாக்க பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லிச்சாச்சு. அப்படி ஆக பாபம் போன அப்படின்னால தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். சில பேர் முனிவர்கள் ரொம்ப நாளா காட்டிலேயே கொஞ்சம் தியானம் பண்றான். புதுசா இருக்கிறவர்களும் போய் தானும் உட்காந்து தியானம் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். தியானம் பண்ணாக்க அப்ப பெருமாள் தன்னுடைய மனசுல தியானம் பண்றார். எப்படி தியானம் பண்றா அப்படிங்கிறதுனா, யோகத்துல சொல்லியிருக்கு, நம்முடைய ஹிருதய பாகம் இருக்கேன், அந்த ஹிருதயத்துல அடியில ஒரு பாகம் சூரிய மண்டலம் பெறுது, சரிங்களா? அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள என்ன இருக்கு, சந்திர மண்டலம் இருக்கும். அப்புறம் அந்த சந்திர மண்டலத்துக்குள்ள அக்னி மண்டலம் இருக்கு. இந்த அக்னி மண்டலம் இதற்கு மேல எம்பெருமான் ரங்கநாதன் பாதையோடு எழுந்தொழியிருக்கான். அதை அப்படியே முனிவர்கள் தியானம் பண்ணுகிறார்கள். அப்படியே தியானம் பண்ணி பண்ணி பழக்கமா போட்டு இப்படி தியானம் பண்ணுகின்ற காலத்துல என்ன, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனாக்க பெருமாள் அவருடைய ஹிருதயத்திலிருந்து வெளியே இன்னொரு இடத்துக்கு எழுவர், சரிங்களா? அப்போ இன்னொரு இடத்துக்கு எழுகின்ற காலத்துல அப்போ பாதுகை கூட வருதோ இல்லையோ, இந்த பாதுகை ரொம்ப நாளாக முனிவருடைய மனசுல இருந்து அந்த சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் அதுக்கு மேல தான் இருந்ததுனால அதெல்லாம் இவளோட ஒட்டி நிறுத்தோ, பாதையோட ஒட்டிண்டே வெளியில வரைச்சியும் பாதையோட ஒத்துருத்து. ஆக பாதையோட அவர்கள் வந்தபடினாக வெளியில பெருமாள் எழுதினாலும் கூட, பாதிசாத்தி எழுதினாலும் கூட, அங்கேயும் கூட சூரிய மண்டலம் அந்த இந்து சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் இது மூணும் இருக்கு. அது மூணு மேல பாதிக்கே பாதி மேல பெருமாள் இருக்கிறது மாறி சேவை எப்பொழுதுமே கிடைக்கிறதாம். என்னமா கிடைக்கிறது அப்படின்னு கேட்போனா, பாதிக்கிட்டேயே பாதியிலே இந்த மூணு மண்டலம் இருக்கு. சூரிய மண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்ந்து பிரகாசிக்கும், சரிங்களா? இது இந்த இது இருக்க பாதிய பாதியில வஜ்ரோபசங்கடித வஜ்ரம் வைரம் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. வைரத்தினுடைய ஒளி பல பல பல பலன் இருக்கும், சரிங்களா? அது என்ன பண்றது, சூரிய மண்டலம் மாதிரி இருக்கு, அந்த ஸ்தானத்தில் அது இருக்கு. அதற்கு பிறகு மௌக்திக நிறைய முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த முத்துக்கள் எப்படி இருக்கு, சந்திர மண்டலம் மாதிரி இருக்கு. என்ன, ரெண்டும் ஒழுப்பு தான், இருந்தாலும் கூட அதுல அதிக ஒழுப்பு ஜாஸ்தி, கண்ணை பேசக்கூடிய ஒழுப்பு ஜாஸ்தி சூரிய மண்டலத்தில். அதனால வைரத்தை சொன்னார். முத்துங்கிறது சாஸ்தா, அதாவது மென்மையான ஒரு ஒளியுடையதாக இருக்கும், மெதுவாக நாமும் பார்க்கலாம் சொன்னா. அதனால மௌக்திகமானது என்ன பண்றது, சந்திர மண்டலம் இந்து மண்டலம் இருக்கும்னு சொல்லும்படியாக இருக்கு. அதுக்கப்புறம் வித்ரும ஸ்ரீஹின், வித்ருமன்னா பவழம், பவழங்களே அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பவழம் சேப்பா இருக்கிறதுனால அக்னி மண்டலம் மாதிரி இருக்கு. அதனால எப்பொழுதுமே பாதிரிக்கு அடியில பாதியில பெருமாள் திருடி வச்சுருக்காரோ, அந்த இடத்துல சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அதே சமயத்தில் அக்னி மண்டலம் என்று சொல்லக்கூடிய யோகத்தில் சொல்லப்பட்ட மூன்று மண்டலங்களும் இங்கே பாதையோட ஒட்டிண்டு வந்திருக்கோ, அதே மாதிரி எப்பொழுதுமே பெருமாள்களோடு அந்த மண்டலத்தில் இருக்கிறவா சேவை சாதிக்கிறாரோ என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவித்தார்கள். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். கங்காதிராஜ பதலட்சணி, கங்காதிராஜன் ரங்கராஜன் எம்பெருமான் இருக்கானே சக்கரவர்த்தி, அவனுடைய பதரட்சணி அவனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே ராஜதே தே என்ன வஜ்ரோபசங்கடி சமௌச்சி விக்ரமஸ்ரீஹி, உன்னுடைய அழகு ஒளி இருக்க அது நன்னா பிரகாசிக்கிறது. நான் என்னென்ன ஒளி, வஜ்ர வைரம் வசங்கடித மௌச்சிக முத்து அப்புறம் விந்திரும பவழம் இது மூன்றுடைய ஒளியானது உன்னிடத்துல இருக்குப்போம், அந்த ஒளியோட கூட நீ பிரகாசிக்கிற. அந்த ஒளிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்குன்னு எப்படி தெரியுது, என்னமா வந்து பாதிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கே, சத்தாச்சலம் மனசி சம்யமினாம் நிவாசாது. நீ யாரு தியானம் பண்றாலோ மகரிஷிக, அந்த மகரிஷியுடைய மனசுல நீ ரெங்கநாதன் அழைச்சிட்டு போய் நிறுத்துற, தெரிஞ்சுதா? அப்போ அவ என்ன பண்றான், அந்த சூரிய மண்டலம், இந்து மண்டலம், சந்திர மண்டலம், மேல அக்னி மண்டலம், அதுக்கு மேல பாதுக, பாதுக்கு மேல ரெங்கநாதன், எழுந்தவர்களுக்கெல்லாம் அவர் தியானம் பண்றான். இப்படியே கொஞ்ச நாள் தியானம் பண்ணின பிற்பாடு நீ அவர்களை விட்டு அகன்று வெளியே வந்தாலும் கூட அந்த மண்டலங்கள்லாம் உன்னுடைய பாதையிலேயே ஒட்டி நிறுத்த போட்டிருக்கு. ஒட்டி நிறுத்தினால் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுவானா, எப்படி அந்த மூன்று வண்ணங்களோடு கூடியவனாகி நீ இருக்க, சூரியேந்து வன்னி மய மண்டல வாசனேவா. ஆக சூரிய மண்டலம், இந்து சந்திர மண்டலம், வன்னி மண்டலம், என்ன இவர்கள் உன்னோட எப்போதும் கூடி இருக்கிறதுனால அதோட சேர்ந்து இருக்கும் தோற்றம் செய்வது பார்த்த உடனே என்று பேசுகிறார். இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு உத்தமர சுவாமி சாதிக்கிற மைத்ராணி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுல ரவி மத்தியே சிதசோமகம் தசிய மத்தியே சுதாசனா கேலோ மத்தியே சிதம் சத்தம் சத்தமத்தியே சிதோச்சிதா. முனிவர்கள் தியானம் பண்ற காலத்துல முதல்ல சூரிய மண்டலம், அதுல அதுக்கப்புறம் அதுல சோம மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் இருக்கு. அந்த சந்திர மண்டலத்துல தசமத்தியே சுதாசனா, அது மாதிரில அக்னி மண்டலம் இருக்கு, அது ஏதோ மத்தியே சிதம் சத்தம், அதற்கு மேல சத்துவம் பரமசத்துவமான அந்த சீவு என்ற லோகம், அந்த லோகத்துலதான் பெருமாளை ஏற்றிருக்கேன். அந்த சத்துவமத்தியே சிதோச்சிதா, அதன் நடுவே எம்பெருமான் அச்சுதான் அதில் எழுந்துள்ளிருக்கலாம் என்று யோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த அப்படி அந்த மாதிரி தோற்றம் இது பாதிக்க உங்கள்கிட்டையும் இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசன் அனுபவிச்சாச்சு. ஆசப்த வாசவசிலா சகலா பத்மாசகாய பதரட்சிணி பத்மராகாஹ பிரத்யக்ஷயந்தி கமதி பிரமராதிலீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்ரவாஹம். ஸ்லோகம் 551. ஆசக்த வாசவ சிலா சகலாஹ துதியாஹ பத்மாசகாய பதிரக்ஷணி பத்மராகாஹ பிரத்யக்ஷயந்தி கமதி பிரமராதிலீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்ரவாஹம். மூவர்கள் பாதையோடு கூடினா ரங்கநாதன் அனுபவிக்கிறார், தியானம் பண்றார். இந்த தியானம் பண்ணி பண்ணி அதனால யோகத்தில் சித்தி ஏற்படுறது. யோகத்தில் சித்தி ஏற்பட்டாக்க எம்பெருமான தன்னுடைய இதய கமலத்தில் எப்பொழுதும் அனுபவிக்கிறார்கள். அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை அனுபவிக்கிறார்கள். அந்த திருவடியை தான் திருவடி தாமரைன்னு சொல்றோம். தாமரை மலர் மாதிரி இருக்கு, தாமரை மலர் மாதிரி இருக்கிறத திருவடிகளாகிற தாமரைன்னு நாம வச்சுக்கலாம். அதுவே தாமரை பூவானாக்க தாமரை பூவில் என்ன இருக்கும், தேன் இருக்கும். அந்த தேன் நிறைய ஆக ஆக என்ன பண்ணும், கீழே அப்படியே ஒழுகும். ஒழுகினா வண்டுகள்லாம் வந்து அதை மொய்க்கும், சரிங்களா? அப்படி எம்பெருமான் திருவடி தாமரையிலிருந்து ஒழுகின்ற தேனை பருகுவதற்காக வண்டிகள் வந்து வைத்துக் கொண்டிருக்கு. அத்தகைய அழகான எம்பெருமான தேனை வண்டிகள் பருகுவது போல இந்த முனிவர்கள் தன்னுடைய இதய அமலத்தில் அவரை பருகி பருகி கண்ணால் பார்த்து பார்த்து அனுபவிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் சாதிச்சார்கள். அதை ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஆசக்த வாசவசிலா சகலா ஸ்வதீயாஹ பத்மாசகாய பதலட்சணி. பத்மாசகாய பிராட்சியோடு கூடின பதலட்சணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, உன்னிடத்துல இந்திர நீலக்கல் வரிசா பதிக்கப்பட்டிருக்கு. ஆசக்த வாசவசில, வாசலன்னா இந்திரன், சிலன்னா கல், இந்திர நீலக்கல், இந்திர நீலக்கல்னா நீலக்கல்கள், நீல ரத்தனங்கள், அதனுடைய சின்ன சின்ன நீல ரத்தனங்கள் துண்டுகள் வரிசையா உன்னிடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அதன் பக்கத்திலேயே என்ன இருக்கு, பத்மநாதன், பத்மநாத கல் அழைக்கப்பட்டிருக்கு. பத்மநாத கல்லுங்கிறது எப்பேற்பட்டது, நல்ல சிறப்பாக இருக்கும் அது. அதனால சுவாமி தேசன் அதை உத்தரவிச்சுக்கிறார், அந்த சிறப்பாக இருக்கின்ற பத்மநாதத்தினுடைய ஒளி இருக்க அதுதான் அந்த எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரைகள் என்றும் ஒழுகிய தேன், அது தேன் வழிஞ்சு ஓடுறது. அந்த பருகத்து எது வரும், எப்போதும் வண்டுகள் வரும். அதே மாதிரி வண்டுகளும் இங்க வந்திருக்கு. ஏழு வண்டு அப்படிங்கட்டா, உன் திருவடி உன் மீது இழைக்கப்பட்டிருக்கபடியான இந்திரநீல கல் இருக்கும் இல்லையோ, அதுவும் நல்ல நீள ஒளி அதுல பரவுகிறது. ஆக அந்த ரசப்பிரவாகத்துல அது மேல உட்கார்ந்து தேன வண்டுகள் நிறைய உட்கார்ந்து பருகிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இந்த ரெண்டு பத்து ரத்தனங்களுடைய ஒளியானது நமக்கு காட்டுறது. அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பிரத்யட்சி கமதி பிரமராதிரீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம். அத நானே பெருமாளத்துல இவங்களுடைய ஹயத்தில் வரக்கூடியதான் அந்த இதை வெளியிருக்கிறா கூட நானும் பார்த்து அனுபவிக்கலாம் போல பாதுகாதியை நீ காட்டுற. இப்படி கமதி பிரமராதிரீனம் தேன்மண்டுகளாலே மறைக்கப்பட்டிருக்கும்படியான பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம், திருவடி தாமரையினுடைய தேனுடைய ரசப்பிரவாகம் இருக்க ஓடுறது இல்லையா, அத பிரத்யட்சி எல்லாரும் அனுபவிக்க முடியாத நீ காட்டுற. என்ன மாதிரி காட்டுறேன், இந்திரநீலக்கல்லினாலையும் பத்மநாத கல்லையும் கொண்டு தேன் எம்பெருமானுடைய திருவிடித்தாமரிலிருந்து வருகும் ரசத்தை வண்டுகள் வருகிறத நீ எல்லாருக்கும் காட்டுகின்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டவனாக்கே, யோகத்துக்கு சித்தியை ஏற்படுத்தினாக்கே அவர்களுக்கு எப்பொழுதும் ஹிருதயத்தில் எம்பெருமான் பிரத்யட்சமாவார். பிரத்யட்சமாக போது எம்பெருமானுடைய திருவடிகளோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். திருவடியோடு அனுபவிச்சுட்டு அதோடு கூட பாதிகையும் இருக்கு. ஆக பாதிகையோடு சேர்ந்திருக்க முடியாத திருவடியை அனுபவிக்கிற காலத்தில் அந்த திருவடியில எப்படி இருக்கு, திருவடி தாமரையில தேன் ஒழுக அது வந்து வண்டுகள் வருகின்றதோ என்றெல்லாம் சொல்ல முடியாத இருக்கு. அது அழகான முறையில உத்ரேஷையை பண்ணி ஆயிட்டு சுவாமி ஜெய்சிங் இந்த ஸ்லோகத்தில். அந்தப்புராணி சமயே சதிகம் துமேகா ஜங்கரங்கேசிது ஞபயசீவ பதாவனித்வம் முத்தம் சுஜாலமிளநாத்து ருகிரை பிரவாளை பிம்பாதரம் ஸ்மிதவிசேஷயுதம் பிரியாணாம். ஸ்லோகம் 552. அந்தப்புராணி சமயே சதிகம் துமேகா ரங்கேசிது ஞபயசீவ பதாவனித்வம் முத்தம் சுஜால மெலநாது ருஜிரை பிரவாளை பிம்பாதரம் ஸ்மித விசேஷயுதம் பிரியாணாம். புன்னகை ஊக்கும் முகங்களை பெருமாளுடைய நினைவுக்கு நீ கொண்டு வருகிறாய் போலும். அதனால நீ அந்த புறத்துக்கு குருமாரோட அழைச்சிட்டு போய் மற்ற பிராட்சிமார்களோட இனிதாக பழக விரும்புகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி ரங்கேஸ்வரஸ்ய மிருகயோ சரணாவசத்தாம் ரக்ஷகபீந்திர மகுடேஷு நிவேசயோக்யாம் மன்யே பதாவனி நிபத்த விசித்திர ரத்னாம் மாயாமிருகஸ்ய ரதிதாமிவ சர்மணாத்வாம். ஸ்லோகம் 553. ரங்கேஸ்வரஸ்ய மிருகயோ சரணாவசத்தாம் ரக்ஷகபீந்திர மகுடேஷு நிவேசயோக்யாம் மன்யே பதாவனி நிபத்த விசித்திர ரத்னாம் மாயாமிருகஸ்ய ரதிதாமிவ சர்மணாத்வாம். மாதுவிக்கு அந்த புறத்துக்கு போகணும் ஆசை வந்துடுத்துன்னு சொன்னோம் முன் ஸ்லோகத்தில். அதனால பாதுகா தேவி ரங்கநாதன் பெருமாளை அந்த புறத்துக்கு அழைச்சனுமார். அந்த புறத்துக்கு அரிசனம் போனா அங்க தெய்வமார்கள் என்ன பண்றா, எம்பெருமானுடைய திருவிடியை ஒற்று பார்க்கிறான். இந்த பாதுகை எப்படி இருக்கு, பல நிறம் கொண்டதாக இருக்கு. பல நிறம் கொண்ட பாதுகையை பார்த்த உடனே அவளுக்கு ஒண்ணு என்ன நிலம் வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சீதா பிராட்டி பல நிறம் கொண்ட அந்த மாரீசமான மாயாமான பிரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஏப்போ என்ன அந்த சரித்திரம் அவளுக்கு நனவு வருது. அதை நினைச்சு பார்க்கறா. அதை நினைச்சு பார்த்தோம்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பெரியாயிருச்சு. எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, கங்கேஸ்வரஸ்ய மிருகயோகோ சரணாவசத்தாம். எம்பெருமான் எப்பேற்பட்டவன், மிருகயு மிருகயுன்னா வேட்டையாடுறவன், வேடன் அர்த்தம். எம்பெருமானும் வேட வேடனாக ஆனான். எப்போ மானை பின்தொடர்ந்து வேட்டையாடினான் இல்லவா, அதனால வேட்டையாடுறவா வேடன் தானே, அதனால வேடனாக ரங்கநாதன் தெரிஞ்சுதா. அதனுடைய சரணாவசத்தாம், அவன் திருவிடியிலே எப்பொழுதுமே சிறந்து இருக்கக்கூடியதான அந்த பாதிகைய பார்க்கறான். அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, நிபத்த விசித்திர ரத்னாம். அதுல விதம் விதமான பல வகை நிறங்களை கொண்ட அழகான ரத்னங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என்ன தோணித்த வாளுக்கு, மாயாமிருகஸ்ய ரசிதாமிவ சர்மணாத்வம். மாயாமிருகமான மாரீசன்றிருக்கானே, அவன் உடம்பு எப்படி இருந்தது, ரத்தம் அழைச்சா போல ஆசையா இருந்தது. அதனாலதான் சீதா ஐயோ அதை பார்த்து ஆசைப்பட்டான். அந்த மான பெருமாள் கொண்டுட்டார். எப்போதும் காட்டுல வேட்டையாடினான், என்னென்ன மிருகங்களை கொள்றாரோ அதனுடைய சோலை எடுத்து பாடம் பண்ணி நம்மளா குடிக்கிற குடிசையில படுக்கையாக கீழே போட்டுப்பா, ரொம்ப மெலிசா சௌகரியமா இருந்ததுன்னா அதை போத்திப்பா கட்டிப்பா, இதெல்லாம் வழக்கம் அந்த காலத்துல. அதே மாதிரி அது ஜனமான தொழா இருந்தனாக்க அதை தெச்சு காலில் செருப்பு மாதிரி பாதுகையாக போட்டுப்பா, இப்படி எல்லாம் பண்ற வழக்கம் வேட்டையாடுறவா. அதே மாதிரி பெருமாள் இவர் ராவணன் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டாக்க, மாயாமிருகத்தை வேட்டையாடினார் மாறிக்கினார். மாயாமிருகிதாமிவ சர்மணாத்வம். இந்த மாயாமிருகமான மாரீசனை வேட்டையாடி அதனுடைய தோலை எடுத்து அதை செருப்பாக தெச்சு கையில வச்சிருக்கார். போட்டு நடக்காட்டா போறது, நடக்காட்டாலும் கூட கையில ஒவ்வொன்றும் வச்சிருந்திருக்காராம். பெருமாள் வச்சிருந்திருக்கார். ஏன் வச்சிருந்திருக்காரு, எதுக்கு அவருக்கு கையில செருப்பு, எதுக்கு கையில வச்சுக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது வசந்தவாளா இருக்கிறவன் அவளை வந்து வெறிவாள் செய்வச்சா என்ன பண்ணுவான், அந்த செருப்பை பாதுகையை எடுத்து தன் தலைமையில வச்சிருந்து கொண்டாடுவான். அதே மாதிரி அனுகிரகிக்கிற வழக்கம் அப்பொழுது. அந்த முறையில இவருக்கு பின்னாடி என்னென்ன காரியம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சுக்ரீவப்பட்டாபிஷேகம் பண்ணணும். சுதிய பட்டாபிஷேகம் பண்ணா அவன் காலில் விழுந்து இந்த பாதியை தீ தள்ள வச்சுப்பான், கொண்டாடுவான். அல்லது இந்த பாதியோட அவன் சிறசில தன் திருவிடியை வச்சு அனுகிரகம் பண்ணுவார் பெருமாள். ஆக அவனை சுக்ரீவனை அனுகிரகம் பண்ணுவதற்காகவும், அப்புறம் ரக்ஷகம் ரக்ஷகனா விவேகன் ஆழ்வான், சமுதிரக்கரையில விவேகன் ஆழ்வான் வருவான் தெரிஞ்சா, அந்த விவேகன் ஆழ்வான அனுகிரகிப்பதற்காகவும் தன் கையில ஒரு பாதிகள் வேணும் பெருமாளுக்கு. அதோடு கூட மறுபடியும் சீதா பிரட்டியை திருஷ்டா சீதா கண்டயன் சீதையின் செய்தியை சொல்ல போறானோ இல்லையோ ஹனுமான், அந்த ஹனுமான அனுகிரகத்துக்கும் ஒரு பாதுகை ஒன்றும் பெருமாளுக்கு. அதுக்காக என்ன பண்ண பெருமாள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த மாயாமிருகத்தினுடைய சர்மத்தை எடுத்து பல ரத்தனங்களை சாப்பிடுறதுக்கு தோலும், அதை எடுத்து அதனால பாதியை பண்ணி தெரிஞ்சு அங்கே வேடுகளை பண்ணி தருவார் அல்லவா, பாதியை பண்ணி தர சொல்லி அதே கையில வச்சுட்டு இருக்காரு, அதை இப்ப போட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு பாதுகா தேவி ஒன்ன பார்த்தா. ஆனா இங்க ஒரு சந்தேகம், அந்த மாயாமிருகம் இருக்க, அந்த மாயாமிருகத்தை பெருமாள் அந்த இது கொன்று விட்டார். கொன்று விற்பால் நிஜரூபத்தை எடுத்துட்டுதான் மாறியும் சத்தம் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. அப்படி இருக்கிட்டு ஏழு மாயாமிருகம் ஏது இப்ப இருக்கு தோல்விடுவது அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவன் ராமன் அங்க இருக்கிற காலத்துல இதை விட இந்த அழகான மான்கள் பின்னாடி வந்திருக்கலாம், அது ரத்தனம் அழைச்சது போல தோலுடையதாக மான்கள் இருக்கலாம், அதை சீதா பிராட்டி ஆசைப்பட்டிருக்கலாம், அதை பிடிச்சு கொடுக்க போனா பிடிச்சு கொடுக்க முடியாம போயிருக்கலாம், அப்ப அந்த மானையும் கொண்டிருக்கலாம். ஒருவேளை ராமன் அவன் கொண்டா அவனுடைய தோலை எடுத்து அங்க இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் மாதிரி தைச்சு பாதுகை பண்ணி கொடுத்துருக்கலாம் அல்லவா, அந்த பாதுகைய இவர் உபயோகிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. ஆகையினாலும் விவேகன் ஆழ்வான், சுக்ரீவன், அனுமான், சிவர்களை அனுகிரகிப்பதற்காக தன்னிடத்தில் உள்ள பாதுகைய வரதாழ்வான் வாழ்ந்து போயிட்டு அப்படினால அவர்களெல்லாம் வரதாழ்வாக பண்டி போன அந்த பாதையை கொண்டு அனுகிரகிக்கணும் என்று ஆசைப்படுகிறபடினால அவளுக்காக அதே மாதிரி ஒரு இதை பாதையை தயார் பண்ணி பெருமாள் வச்சிருக்கார் போலிருக்கும். அந்த பாதுகாரம் நீ என்று உன்னுடைய ரத்தனம் நினைக்கப்பட்ட உன்னை பார்த்தாக்க இப்பொழுது எனக்கு தோணுகிறது என்று சுவாமிஜெய்சன் அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக. பத்மாசிரங்கபதி விப்ரம பாதுகே த்வம் மாயாகிராதமகுடே நவபர்ஹமாலாம் ஆகிருஷ்டவாசவதனு சகலேர்மணீனாம் அந்யவன்யசங்கடித கர்புரிதைஹி மயூகைஹி. ஸ்லோகம் 554. பத்மாசிரங்கபதி விப்ரம பாதுகே த்வம் மாயாகிராதமகுடே நவபர்ஹமாலாம் ஆகிருஷ்ட வாசவதனு சகலைர்மணீனாம் அந்யோன்யசங்கடித கர்புரிதைர்மயூகைஹி. போன ஸ்லோகத்தில் சுக்ரீவாதிகளுக்கு பாதுகா அனுகிரகம் பண்ணுவதற்காக மற்றொரு மனுஷான பாதையை பண்ணி தயாரிக்கின்றார் என்று பேசினார். அப்போ சுக்ரீவாதிகள் எப்படி அனுகிரகம் பண்றாரோ அதே மாதிரி தேவர்களுக்கும் பாதுகையை கொடுத்து சாத்தி அனுகிரகம் பண்றதுண்டு பெருமாள். எப்போன்னு கேட்டா பத்மாசி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். பத்மாசி ரங்கபதி விப்ரம பாதுகே, ரங்கபதி விப்ரம பாதுகே ரங்கராஜாவினுடைய விளையாட்டு பாதுகையே. எம்பெருமா ரங்கராஜன் விளையாடுவதாக இருந்தால் பாதுகை சாத்திட்டு தான் விளையாடுவான் போல் இருக்கு. அதனால அவனுக்கு விளையாட்டு குறியா இருக்க முடியாதப்பா. தேவியே நீ என்ன பண்ற, உங்ககிட்ட வாசவதனு சகல எர்மணீனாம் இந்திரநீல கல் பதிக்கப்பட்டிருக்கு உன்னிடத்துல. அது சின்ன சின்ன கல்லாம் அழகாக நல்லா பதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அந்யோன்ய சங்கடித கண்புரித எர்மயூகை இன்னும் பல நிறம் கொண்ட பல வகை ரத்தனங்கள் உன்னிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ரத்தனங்கள்லேருந்து ஒளி வெள்ளம் மேலே எழும்புறது. அது எழும்பினா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க பார்க்கறதுக்கு மயில்கண் மாறி இருக்கு. மயில் தோகை எப்படி இருக்கு, பல நிறம் கொண்டதாக இருக்கல்லவா, அதுபோல இந்த ஒளி வெள்ளமும் மயில் தோகை மாறி இருக்கு. அந்த மயில் தோகை மாறி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா மயில் தோகையை கொண்டு செய்யப்பட்ட ஒரு மாலைன்னு வச்சாரிப்போம். அந்த மாலையை அங்கேருந்து வந்து ருத்ரன் வந்து சேவிக்கிறான் நம்மளி பெருமாளை சேவிக்கிச்சு அவனுக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகா தேவி நீ என்ன பண்ற, அவனுக்கு மயில் தோகையினால மாலை போட்டையோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறான். ருத்ரனுக்கும் மயில் தோகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா ருத்ரனும் ஒரு வேடுவன். வேடர்கள் என்ன பண்ணுவா, காட்டுல மயில் தோகையை தலையில கட்டிப்பா, அதே மாதிரி தொடுத்து மாலையாக போட்டுவா, விளையாடுவா, அதெல்லாம் பண்றது உண்டு. அதுபோல ருத்ரனும் ஒரு வேடுவன். அவன் எப்படி வேடுவன் அப்படின்னு கேட்டா அர்ஜுனன் ருத்ரநிலத்திலிருந்து அஸ்திரங்களை பெற வேண்டும், பரிசுவாசத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவஸ் பண்றான். அவன் கடும் தவம் புரிந்த காலத்தில் இந்த நாம் கொடுக்கணும் அஸ்திரங்கள் எல்லாம் பெற்று அதை உபயோகிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு ஆற்றல் இருக்குமோ இருக்காதோ என்று சந்தேகம் சிவனுக்கு. அதுக்காக என்ன பண்ண, அவனோட போர் புரிந்து அவனுடைய பலத்தை பரீட்சை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்ததற்காக என்ன பண்ணார், ஒரு காடு காட்டுதான் கவுஸ் பண்றான், ஒரு வேடுவன் வேகம் போட்டுக்கிண்டு அவன் வம்பு கழித்து பெரிய போர் அம்மா சண்டை போட்டான். அந்த சண்டை போடுறதுல அவன் அழகாக சண்டை போடுறத பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல, உடனே தன் நிஜரூபத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் அவனை அனுகிரகிச்சு அவனுக்கு அஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தான்னு கண்ட. ஆக அப்பொழுது வேடுவனாக வேஷம் போட்டினார்களோ ருத்ரன். ஆக அந்த வேடுவ வேஷம் போட்டுட்ட அந்த ருத்ரன் இப்ப வந்து சேவிக்கிறான்னு நினைப்பான். அப்படி வந்து சேவிச்சான்னா, வேடுவ வேஷத்தோட சேவிச்சான்னா வேடுவனுக்கு அந்த மயில் தூகமாக போடுறது யுத்தம் தானே. அதனால நீ என்ன பண்ண, உன்னுடைய ரத்திரங்களிலிருந்து கிளம்புகிற ஒளி வெள்ளமாக ஒளி வெள்ளத்தை கொண்டு தொடுக்கப்பட்ட ஒரு மயில் தோகைய மயில் தோகை மாலைய நீ ருத்ரனுக்கு போடுகிறாயோ அப்படின்னு சொல்றது. ஆக இந்த ஒளி வெள்ளமாக மயில் தோகை மாதிரி காட்சி அளிக்கிறது என்று முன்பையே வர்ணித்தார். அதுபோல மயில் தோகை நாள செய்யப்பட்ட மாலை என்று சாதிக்கிறார் இங்கு. அந்த மாலையை விக்ரனுக்கு போடுகிறாய். நீ போட்டு மாயா கிராதம குடே நவபர்க மாலாம், பொய்யான கிராத வேஷம், உண்மையில் அவன் கிராதன் இல்ல ருத்ரன், அவன் ருத்ர வேஷம் கிராட வேஷம், அதாவது வேடுவனுடைய வேஷம் போட்டுக்கிண்டு அர்ஜுனோட சண்டை போட்டான் அல்லவா. அப்போ அவன் வேடுவனாக வந்தான் இல்லையா, அந்த வேடுவனாகிய ருத்ரனுக்கு அவன் வந்து ஒரு இடத்துல சேவிக்கும் பொழுது நீ என்ன பண்ண, அவன் மீது அவன் தலையில அவனுக்கு ஒரு மாலையை சூட்டினேன். என்ன மாலை? இந்த மயில் துவகினால பண்ணப்பட்ட மாலை. மயில் துவகை ஏது அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட இருக்க முடியாத பலவித நிறம் கொண்ட ரத்தனங்களுடைய ஒளி இருக்கே, அதெல்லாம் சேர்த்தா மயில் துவகை மாறி அழகா இருக்கு, அதனால் தொடுக்கப்பட்ட மாலை மாறி இருக்கு. அந்த மாலையை ருத்ரனுக்கு போட்டு நீ அனுபவிக்கிறாயோ, அவனை அனுகிரகிக்கிறாயோ, ஆக அவனுக்கு தலையில மயில் தொகையை கட்டிவிட்டு அதே மாதிரி மயில்னால தொகையினால் எடுக்கப்பட்ட மாலையும் போட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்றாய் போலும் என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகம். அந்யோன்ய பந்துர ஹரிம் மணிபத்மராகா ரங்கேஸ்வரஸ்ய சரணாவலி ராஜசேத்வம் ஆத்மோபமான விபவாத் சரிதார்த்தயந்தி சைலாத்மஜா கிரிசையோரிவ மூர்த்திமேகாம். ஸ்லோகம் 555. அந்யோன்ய பந்துர ஹரிம் அணிபத்மராகா ரங்கேஸ்வரஸ்ய சரணாவனி ராஜசேத்வம் ஆத்மோபமான விபவாத் சரிதார்த்தயந்தி சைலாத்மஜாகிரிசையோ இவ மூர்த்திமேகா. ரங்கேஸ்வரஸ்ய சரணாவணி, ரங்கராஜாவனுடைய பாதுகா தேவியே, தொம்பராஜசே நீ என்ன அழகா இருக்க அப்படின்னா, என்ன அழகு அப்படின்னு கேட்டா, அந்யோன்ய பந்துர ஹரின்மணி பத்மராகா, பாதையில வரிசையாக பச்சை மணி மரகத மணி வரிசையா அழைச்சிருக்கு. அந்த மரகத மணி பச்சையாக இருக்கு, அதன் பக்கத்திலேயே பத்மராக மணியும் அழைக்கப்பட்டிருக்கு. ஆக பச்சையும் பத்மராக சிவப்பும் நிறமும் சேர்ந்தா போல வரிசையா இருக்கு. இது இருக்கிறதுல இப்படி இருக்கிறதுனால எப்படி இருக்க, இதனால சரணாவ நேரம் அஜசேத்வம் நீ ரொம்ப அழகாக விளங்குகிறாய் அப்படின்னார். என்ன அழகு இதுல அப்படின்னு கேட்டவனா, எல்லோரும் உன்னை பார்த்து சேவிச்சு சந்தோஷப்படுறா. ஏன் அப்படின்னு கேட்டவனாக்க, ஆத்மாபமான விபவா சரிதார்த்தயந்தி சைலாத்மஜாகிரிசையோரிவ மூர்த்திமேகா. இதை பார்த்து சேவிக்கிறதுல ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, அர்த்தநாரீஸ்வரர் ருத்ரன் எடுத்தாரோ இல்லையோ அது மாதிரி இந்த பாதுகா தேவி இருக்கா அப்படின்னு அந்த அர்த்தநாரீஸ்வரன் உண்மையாக சொல்லி பாதுகையே பேசுகிறார்கள். இல்லவர்களும் ஏன் அப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அர்த்தநாரீஸ்வரத்தில் ஒரு பாதி சிவனுடைய ரூபம், ஒரு பாதி பார்வதியினுடைய ரூபம். அந்த சிவன் இருக்கிற பக்கம் சகப்பா இருக்கு, அவள் அக்னி போல சிவந்தவன் ருத்ரன், அதனால சிவப்பாக இருக்கு. பார்வதியிற பக்கம் மரகத பச்சை போல பச்சையாக இருக்கு. அந்த பச்சையும் சிவந்து இருக்கிறது. இப்படி ரெண்டு பேரும் தன்னுடைய உருவத்தை ஒன்னாக்கினால இதுல எவ்வளவோ சிரமம் உண்டு இல்லையா. ரெண்டு சரீரத்தை ஒரு சரீரம் ஆக்கினா சிரமம் இருக்குமா இருக்காதா? இருந்தாலும் கூட அவளுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதியை சேவிக்கிட்டு சேவிக்கிறவா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டோம்னா, பாதியில் இருக்கும்படியான பத்மராகமணியும் அதே மாதிரி மரகத கற்களும் சேர்ந்து இருக்கும் ஒளி வீசுகின்ற காலத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி இருக்காரு, சிவனும் பார்வதியும் கலந்த ரூபம், அது மாதிரி அர்த்தநாரீஸ்வர ரூபம் மாதிரி இருக்கு பாதுக என்று பாதுகைக்கு உபமானமாக அர்த்தநாரீஸ்வரனை சொல்கிறார்கள். இது காதல பட்டுதோ இல்லையோ ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப சந்தோஷம். பாதுகா தேவிக்கு நம்மை உண்மையாக எடுத்து சொல்கிறார்களே, ஆக நாம் இந்த அர்த்தநாரீஸ்வரத்துக்கு என்னடா சாபல்யம், என்ன பயன் அப்படின்னு கேட்டமானாக்க, பாதுகா தேவிக்கு பாதுகாதேவியுடைய அந்த பச்சைமணி மரகமணி அதாவது பத்மராகம் இது ரெண்டுடைய ஒளியும் சேர்ந்து இருக்கிற காலத்தில் அது சிவபார்வதியோடைய சம்யோகமான அர்த்தநாரீஸ்வர ரூபம் இருக்கேன், அந்த அர்த்தநாரீஸ்வர ரூபம் மாதிரி அழகாக இருக்கு என்று நம்மை உவமையிட்டு பாதுகா தேவியை பேசுகிறாள் பெரியவாள். அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை சுவாமி ஜீக்கு நமக்கு எடுத்து காட்டியாகிறது. பாவத்ய பிரசமனாய சமாசிதானாம் சந்தரிசிதாருண சிதாசித ரத்ன பங்கி புஷ்ணாசிரங்கே மணிபாதிகே த்வம் ராய சரோஜ குமுதோத்வல காரணமானி. ஸ்லோகம் 556. தாபத்ரய பிரசமனாய சமாசிதானாம் சந்தரிசிதாருண சிதாசித ரத்ன பங்கி புஷ்ணாசிரங்கே மணிபாதிகே த்வம் ராய சரோஜ குமுதோத்வல காரணமானி. முன்பு 537 ஸ்லோகத்தை ருத்ரன் வந்து பெருமாளை சேவிக்கும் பொழுது பாகையினுடைய ஒளியானது அவன் தலையில கங்கை இருக்கிறபடினால கங்கையில பல தாமரை மலர்கள் மலர்ந்திருப்பது போல இருக்கு என்று சொல்லி ஆயிற்று. ஆக தாமரை மலர் சைத்தின் தாபத்தை போக்கும், அதனால ருத்ரனுக்கு தாபத்தை போக்க அவன் தலையிலேயே தாமரை மலர் இருப்பதாக வர்ணித்தாயிற்று. இப்பொழுது ருத்ரனை தவிர மற்றவர்களுக்கு தாபத்தை ஆசிர்வாதத்துக்கு தாபத்தை போக்க வேண்டும் அல்லவா, அதற்காக இப்போ இது என்ன பண்றது பாதுகா தேவி அப்படின்னு கேட்டோம்னா அதை சாதிக்கிறார். தாபத்ரய பிரசபனாய சமாஸ்திதானாம் சமாஸ்திதானாம் தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு தன் திருவடி தொழுகின்றவர்களுக்கு என்ன பண்ணணும், தாபத்ரய பிரசபனாயன் அவர்களுக்கு ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம் சொல்லப்படக்கூடியதான உலகில் ஏற்படக்கூடிய தாபங்கள் இருக்கு, அந்த தாபங்கள் எல்லாம் போக்கணும். அந்த தாபங்களை போக்குறதுக்கு நல்ல கோடையில் நல்ல தாபம் இருந்ததுன்னா அந்த தாபத்தை போக்குறதுக்கு என்ன பண்ற வழக்கம் அப்படின்னு கேட்டோம்னாக்க தாமலை மலர் அல்லி மலர் கருணீதல் மலர்கள் இருக்க அந்த மலர்களை நாம் தலையிலே சூடிக்கொண்டு அல்லது உடம்பு மேலே வச்சுட்டா அந்த மலர்லாம் ஜெல்லுன்னு இருக்கும். ஆக நம்முடைய தாபத்தை அந்த மலர்கள் போக்கும். அதுக்காக இப்ப பாதுகா தேவி என்ன பண்ற அப்படிங்கிட்டா மற்றவர்களுடைய தாபத்தை போக்குவதற்காக சரோஜ குமுதோத்பல காரணமானி தாமரை அதே மாதிரி அல்லி மலர் நெய்து கருணைகள் மலர் கருப்பு கருகள் மலர் இந்த மூன்று மலர்களையும் நிறைய நீ உன்னிடத்துல வைத்துக் கொண்டு வளர்க்கிறாய் போலும். நிறைய இதுக்காக வச்சுருக்க அப்படின்னாக்க தன்னை வந்து அடைகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தாபத்தை போக்குவதற்காக வச்சிருக்கிறாய் அப்படின்னார். பிரார்த்தி கிட்ட பாதுகா தேவி கிட்ட எங்க மூன்று மலர்களும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அதை சாதிக்கிற சந்தரிசிதாருண சிதாசித ரத்ன பங்கி உன்னிடத்துல ரத்னங்கள் வரிசையாக அழைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன ரத்னங்கள் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அருண சிவப்பு ரத்னங்கள் நிறைய இருக்கு, அதே மாதிரி சித வெண்மையான முத்துக்கள் ரத்னங்கள் நிறைய இருக்கு, அசித கருப்பான ரத்னங்களும் நிறைய இருக்கு. ஆக இந்த மூணு ரத்னங்களிலிருந்து ஒளி கிளம்புறது, ஒளி கிளம்பினா அந்த ஒளி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா சிவப்பு ரத்தனமானது தாமரை மலர் மாறி போய் வீசுகிறது. அதே மாதிரி கருவு வெளுப்பு ரத்தனம் இருக்கேன் அது வந்து அள்ளி மலர் மாறி ஒளியை எழுப்புகிறது. அப்புறம் கருப்பு ரத்தனம் இருக்கேன் அது கருணைகள் பூ மாறி ஒளியை எழுப்புகிறது பாதுகையிலிருந்து. அது என்ன பண்றது யார் வந்து சேவிக்கிறாளோ அவ தலையில அவ உடம்பு மேல இந்த ரத்தனங்களுடைய ஒளியானது பரவுகிறது. பரவினாக்க அவர்களுக்கு தாமரை மலரையும் அல்லி மலரையும் கருணிகள் மலரையும் சூட்டினா போல இருக்கு. அது வந்தாக்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது குளிர்ந்த புஷ்பங்கள் ஆனதுனால இவனுடைய தாபத்தை எல்லாம் அது போக்கும். ஆகினால கிருஷ்ணாதே ரங்கபுதே மணிபாதுகேத்வம் ரங்கபகுதேகே மணிபாதுகே ரங்கராஜாவினுடைய பாதுகையே ரத்தன பாதுகையே நீ என்ன பண்ற ஆக உன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளியின் மூலமாக நீ தாமரை மலரையும் அல்லி மலரையும் கருணிகள் மலரையும் வளர்க்கிறாய். வளர்த்து தன்னை அண்டி தன்னை வணங்குகின்ற பக்தர்களுக்கெல்லாம் இருக்க முடியாத தாபத்தை இந்த மலரை கொண்டு போக்குகிறாய் என்று தோன்றுகிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். தேஹஜிஜிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாஹ சௌரேஹ பதாம்புஜ ருஜிம் தவ பத்மராகாஹ அந்யோன்யலத்த பரபாகதயாத்மீகாம் ஆபாதி காந்திரபரா மணிபாதரக்ஷே. ஸ்லோகம் 557. தேஹஜிஜிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாஹ சௌரேஹ பதாம்புஜருஜிம் தவ பத்மராகாஹ அந்யோன்யலப்த பரபாகதயாத்மீஷாம் ஆபாதி காந்திரபரா மணிபாதரக்ஷே. பாதுகாதேவி தேஹஜ்யுஜிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாஹ. உன்னிடத்துல மகேந்திர நீலாக இந்திரநீல கற்கள், இந்திரநீல கற்கள் நிறைய இழக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இந்திரநீல கற்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, தேஹஜ்யுஜிம் பிரகடயந்தி, உன்னுடைய திருமேனி காஞ்சியை வெளிப்படுத்துறது. எப்படி கண்ணன் பெருமாள் எப்படிப்பட்டவர், கரிய உருவத்தை உடையவர், நீலமேக சாமலன் அவன். ஆகினால அந்த இந்திர நூலம் இந்திர நீலக்கல்லனுடைய அந்த நீளமான ஒளியானது எம்பெருமானுடைய திருமேனிய எடுத்து காட்டுறது அழகாக. சௌரேஹே பதாம்புஜருஜிம் தவ பத்மராகாஹ. அப்புறம் உங்ககிட்ட உண்மையான பத்மநாக கற்கள் இருக்கேன், பத்மநாகம் எப்பேற்பட்டது சிவப்பானது, அது என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கேன், அந்த திருவடி தாமரையுடைய அழகை எடுத்து காட்டுறது. எம்பெருமானுடைய திருவடி தாமரை எப்பேற்பட்டது, தாமரை மலர் போன்று சிவந்தது. ஆகையினால பத்மநாக கற்கள்லாம் திருவடி தாமரையினுடைய அழகை எடுத்து காட்டுறது. இப்படி சொல்வதற்கு இன்னொரு கருத்தும் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டுவானாக்க, அந்த மகேந்திர நீலம் இருக்கும் இல்லையோ, அது எம்பெருமானுடைய திருமேனியை காட்டி அதனால கொஞ்சம் பெருமை பெற்றது. அதே மாதிரி பத்மராக கல்லு எம்பெருமானுடைய திருவடி அழகை அதன் ஒளியை எடுத்து காட்டி அது பெருமை பெற்றது. இருந்தாலும் இதை விட உங்கள்கிட்ட இன்னொரு உயர்ந்த ஒளி இருக்கு அப்படிங்கிறார். என்ன, அந்யோன்யலத்த பரபாகதயாத்மீஷாம் ஆபாதி காந்தி ரபரா மணிபாதரக்ஷே. இன்னொன்னு அழகான காஞ்சி ஒளி வெள்ளம் உங்ககிட்ட இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்யோன்யலத்த பரபாகதயா, ஒண்ணுக்கொண்ணும் அதாவது இந்திரநீல கல்லு பத்மநாக கல்லு மற்றும் உள்ள ரத்தனங்கள் இவைகள்லாம் சேர்ந்து அதனால ஒரு சமுதாயமா ஒரு சோகம் உண்டு, ஒரு அழகு உண்டாகிறது. சரிங்களா, வெறும் கருப்பு இல்லாமல், வெறும் சிவப்பும் இல்லாமல், வெறும் வெறுப்பும் இல்லாமல், இன்னும் பல நிறங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒளிவெள்ளம் எழும்புகிறதே, அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, ஆபாதிகாந்தி ரபரான், அழகான மற்றொரு அலாதியான காந்தி எடுத்து காட்டுகிறது உன்னுடைய இது. ஆக அந்த அலாதியான காந்தியினால நீ பொழுது பெற்று ஒழுங்குகிறாய் பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி. ஆகியன் நம உத்திக ஹரின்மணி பத்மராகாம் அம்போஜலோச்சன பதாவணி பாவயேத்வாம் தற்பாத விசிரமஜுஷாம் சுகிசுந்தரீணாம் வர்ணோபதானமிவ மௌலி நிவேசயோக்கியம். ஸ்லோகம் 558. ஆகியன்ன மௌத்திக ஹரின்மணி பத்மராகாம் அம்போஜலோசன பதாவணி பாவயேத்வாம் தத்பாத விஸ்ரம ஜுஹாம் சுஜிசுந்தரீணாம் வர்ணோபதானமிவ மௌலி நிவேசயோக்கியம். வேதமானது கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்மகாண்டத்தில் ஆரம்பத்தில்